வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். நண்பர் எழில் நடராஜன் பேசுனதை கேட்டிருப்பீங்க, உண்மைதான். அவர் வந்து தமிழர் வேளாண்மையினுடைய உச்சத்தை சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாடென்ப நாடா வளர்த்தன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். நாடுன்னு சொன்னால் அங்கே எல்லா வளமும் இருக்கணும். அங்கே வளங்கிற ஒன்று இல்லை, நீ போய் அங்கே வளத்தை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு பேர் நாடு இல்லை. வளம் இல்லாத ஒன்று நாடாக இருக்க முடியாது. வளம் உள்ள ஒரு மண்ணில் எதை போட்டாலும் விளையும், அது நோய் நொடிக்கு வேலை இல்லை அங்கே. சரியா? அப்படி தானே அதுக்கு பொருள். எல்லா விதமான நோய் எதிர்ப்பாற்றலும் இருக்கணும், எல்லா விதமான சுவை மிக்க சத்து மிகுந்த எல்லா தானியங்களும் உற்பத்தி ஆகணும். அதுக்கு அடிப்படையான கட்டமைப்புகள் நிலம், நீர், தீ, காற்று, இந்த பஞ்சபூதங்கள் மிக சரியான விகிதாசாரத்தில் இருக்கணும். நம்ம எவ்வளவு தான் உரம் போட்டாலும், எவ்வளவு தான் நீர் பாய்ச்சினாலும், அந்த போதுமான வளம் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா அது வந்து செயலிழந்து போயிடும். வளங்கிறது எது சார்ந்ததுன்னா ஐம்பூதங்களோட இயற்கை சார்ந்தது. நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் எவ்வளவு சத்து பொருள் எடுத்துட்டாலும் நோய்ங்கிற ஒன்று உருவாகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு சத்தாக மாறணும். அப்போ தான் அது பலமுள்ள உடம்பாக மாற முடியும். இது பயிருக்கும் பொருந்தும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உரங்கிற ஒன்று தேவையா தேவையில்லையா பயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்காக தானே நம்ம அதிக விளைச்சலுக்காக உரத்தை தேடுறோம். அந்த உரங்கிற ஒன்று ஆரோக்கியமாகத்தை கொண்டு வரணும், பாதுகாப்பை கொண்டு வரணும், பயிரிடுற உழவனுக்கு போதுமான அளவு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரணும் இல்லையா? திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னா, பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிடி எருவு கூட, ஒரு கைப்பிடி எருவு கூட வேணாம். எப்போ வேணாம்? தொடிப்புழுதி கெக்ஸா உணைக்கின். ஒரு ஆய்வு நாலில் ஒரு பங்குன்னு சொல்லுது, இன்னொரு ஆய்வு வந்து பத்தில் ஒரு பங்குன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த மண் சுன்ற அளவுக்கு உழுதா அந்த மண்ணுக்கு உரம் வேணாங்கிறான். அப்போ மண்ணே உரமாக மாறிடும்னு சொல்கிறான். எப்போ மாறும்? தொடிப்புழுதி கக்ஸா, அந்த அளவுக்கு காஞ்ச காய வச்சுட்டா மண் உரமாக மாறிடுங்கிறான். அந்த மாதிரி நம்ம காய வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்? அவனே சொல்கிறான், ஏறினும் நன்றாதல் எறிவிடுதல். ஏர் ஒன்னால் அந்தளவுக்கு உழவு ஓட்டம்லான்னா எரு போட்டுரு. எரு வந்து ஏற விட நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்புறம் வேறொரு இடத்துல என்ன சொல்கிறான், நீரினும் நன்றாதன் காப்பு. தண்ணி இல்லாட்டினா செடி செத்துடும், தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும், அந்த செடியை பூச்சி மேய்து, அந்த செடி ஆடு மாடு மேய்ஞ்சிடுது, அந்த தண்ணியை அந்த பயிரை அழிச்சிடுது. தண்ணி இருந்தாலும் செடி செத்து போகுது, தண்ணியில் நின்றாலும் செத்து போகுது, தண்ணியை இல்லாட்டினாலும் செத்து போகுது. அப்போ என்ன சொல்கிறான், நீருங்கிற ஒன்று இல்லைன்னா பூமியில் எந்த உயிரும் உயிராக இருக்காது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான், 100 வருஷத்துக்கு வேதம் மண்ணிலேயே கலந்தாலும் முளைக்காது. தண்ணிங்கிற ஒன்று உள்ளே போனால் தான் முளைக்கும். அப்போ நீர் தான் பூமிக்கு ஆதாரம். ஆனால் அந்த நீரை விட அதை காப்பாற்றுறது மிக உயர்வானது. நீரை காப்பாற்றுறதுன்னு பொருள் எடுத்துக்கலாம். நீரில் விளையிற பயிர்களை நீர் இல்லாமல் அழிஞ்சு போகாமலும் காப்பாற்றணும், நீராலேயே அழிஞ்சு போகாமலும் காப்பாற்றணும், நீரையும் அழியாமல் காப்பாற்றணும். அந்த மூணு பொருள் அதில் வருது. நீரினும் நன்று அதான் காப்பு அப்படிங்கிற ஒத்த சொல்லுக்கு மூன்று விதமான பொருள் எடுக்கணும் நம்ம. சரியா? இப்போது மீண்டும் நம்ம உரத்துக்கே வருவோம். தமிழர் வேளாண்மை என்ன சொல்லுதுன்னா, நாடென்ப நாடா வளர்த்தன, அதுதாண்டா தமிழர் வேளாண்மை, அதுதாண்டா தமிழ்நாடு, அதுதாண்டா மண், அதுதாண்டா பூமின்னு திருவள்ளுவன் சொல்கிறான். அந்த மாதிரி இப்போ பூமி இல்லை. ஒன்று இயற்கை உரம் போடணும், பஞ்சகவி அடிக்கணும், அமித கரைச்சல் அடிக்கணும், மீன் அமிலம் அடிக்கணும், இதெல்லாம் போட்டால் தான் பயிர் விளையுதுங்கிறது. சும்மா தான் விளைய மாட்டேங்குதே. அதெல்லாம் விளைஞ்சதுன்னா எதுக்கு நம்ம போடுறோம்? நம்ம என்ன பைத்தியமா? ஆனால் அது போட்டால் தான் விளையிறங்குது. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பாஸ்பேட்டு போடணும், அம்மோனியா போடணும், பூச்சி மருந்து அடிக்கணும், எதாவது போடணும். அப்படி இருந்தால் தான் விளைச்சல் வரும். விளைச்சல் வந்தால் தான் உழவும் வாழ முடியும். சரியா? இந்த இடத்த நோக்கி, நாடென்ப நாடா வளர்த்தனங்கிற இடத்த நோக்கி நீங்கள் மண்ணை கொண்டுக்கிட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் உரத்தை போட்டுக்கலாம். சரியா, நோயிலிருந்து விடுபடுற வரைக்கும் மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கான். மருந்துங்கிற ஒன்று வேணான்னு சொல்கிறான், ஆனால் அவனே கடைசியாக ஒரு குறள் சொல்கிறான். மருந்துங்கிறது என்னன்னு சொல்கிறான், உற்றவன் தீர்ப்பான் உழைச்செல்வான். இந்த குறளை பாருங்கள், என்று அப்பால் என் நார்க்கூற்றிய மருந்துன்னு ஒரு குறள் வருது. மருந்துங்கிறது எது எதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் மருந்துன்னு சொல்கிறான். முதல்ல எடுத்ததும் மருந்தான வேண்டாவாங்கிறான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உரங்கிற ஒன்று தேவையில்லை, வளங்கிற ஒன்று தேவையில்லை. இயற்கையாக அமைகிற வரைக்கும் நம்ம அந்த மண்ணை அதுக்காக விளைச்சலை உண்டு பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த விளைச்சலை உண்டு பண்ணுறதுக்காக தேவைப்பட்டால் மிக குறைந்த அளவிலான அளவில் நம்ம வந்து உரங்களை தேவை உள்ள இடங்களில் மிகுந்த பொருள் செலவும் மன கஷ்டமும் இல்லாத அளவுக்கு அந்த உரம் உங்களுக்கு கிடைக்கணும். சரியா, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடாது, வாங்கி போகிறதுக்கு நிறைய கஷ்டப்படக்கூடாது, அதை போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கணும். உங்கள் ஓய்வு நேரங்களில் அதை செய்கிறது மாதிரி இருக்கணும். வேணும்னா செய்யலாம், வேண்டாட்டினா இல்லை, அல்லது எப்போல்லாம் முடியுதோ அப்போ செஞ்சால் போகிறோம், அந்த பயிர் எடுத்துக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த உரம் இருக்கணும். பதிவு நின்றுக்கிட்டே போகுது, மீண்டும் நினைவுபடுத்திக்கோங்க, உரமே போடக்கூடாதுங்கிறது தமிழர் வேளாண்மையுடைய நோக்கம் இல்லை, ஆனால் உரமே இல்லாமல் விளைய வைக்கணுங்கிற இடத்த நோக்கி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் தமிழர் வேளாண்மையினுடைய நோக்கம். சரியா, அது மாதிரியே மண்புழுக்கள், நீங்கள் எங்கெல்லாம் குப்பை இருக்கோ அங்கெல்லாம் மண்புழுக்கள் இருக்கும். பூமியில் மண்புழுக்களை யார் கொண்டு வந்து உற்பத்தி பண்ணாங்கிறீங்க? ஒருத்தருமே இல்லை. நம்ம தென்னந்தோப்புலலாம் நிறைய இடங்கள்லாம் மண்புழுவை பார்த்தோம், அங்கெல்லாம் நாங்கள் மண்புழுவை கொண்டு போய் போட்டோமா? இல்லை, மண்புழு வாயிலுகின்ற உயிர் சூழலை உருவாக்குனீங்கன்னா அங்கே மண்புழு வந்துடுங்க. நெல்லை அரைச்சி அரிசியை ஒரு 6 மாதத்துக்கு கட்டி வச்சு பாருங்கள், அரிசிக்குள்ளே புழு வரும். புழுவை கொண்டு போய் நம்ம விட்டோமா, உயிர் சூழல் உருவாச்சுன்னா உயிர்கள் அங்கே உருவாயிடும். இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. உங்களை இந்த விளைச்சலினுடைய உச்சத்தை நோக்கியும் அந்த அமைதியான வாழ்க்கையினுடைய உச்சத்தை நோக்கியும் மிக ஒரு இன்பமயமான பாதுகாப்பான நிறைவான வாழ்க்கையை நோக்கியும் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கின்றவர்களையும் வேளாண்மையில் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை நுகர்கின்ற நுகர்வோரையும் கொண்டுட்டு போகணுங்கிறது நம்ம தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பினுடைய நோக்கமாக இருக்கணும், இருக்குது. சரியா, நன்றி, வணக்கம். நீண்ட பதிவிற்கு மன்னிக்கவும்.